புதுராகம்மா கைய தட்டு, புதுராகத்தில் நெட்டு கட்டு, அடிரா கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. அடி ரகமா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு, தெப்பம் விடுனாளோ மச்சா இங்கே அது ஏன் கூறு. அடவூரு சனம் யாவும் ஒத்துமாய சேரும், வம்பும் தும்பும் இல்லை நீ பாரு. மத்தள சட்டம் எட்டு ஊருதான் எட்டணம் தம்பி அடி ஜோராக, வக்கிரவானோ அந்த வாரையே தக்கணும் தம்பி. ஒரு வைக்க போரு, உன கொஞ்சம் மேஞ்ச என்ன அக்க போரு. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு, வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக இங்கே அங்கே ஒளி விளக்கேத்து, அடக்கத்திருட்டு போச்சு பட்டப்பாகலாச்சு, எங்கும் இன்பம் எழும் பூ பூத்து. நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா, உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் Thank you. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு.